தேகத்தினும் தேகி வேறன் அவஸ்தாத்திரைய வாயிலாக உணர்த்துதல். குபடை அதனைக் கேட்ட பரமாசிரியர் துன்பழம் புன்சிரிப்பும் கொண்டவராயிற். 15. தேகம் அசத்து ஜடுத்துக்க அத்திய கண்ட வடிவமென்றும் தேகி சத்து சித்து ஆனந்த நித்திய பூரண வடிவமென்றும் செவ்வையாக வேறுபிரித்தறுதலே ஈண்டு தன்னைத்தானறுதலாம். சரீரத்திரயமும் அவற்றுள் நிகழும் அவஸ்தாத்திரயமும் அச்சரீரத்திரயத்துள்ள பஞ்சகோசங்களும் நானன்று. இவற்றிற்கு நான் சாட்சி. சாட்சியாகிய நான் சச்சிதானந்த நித்திய பரிபூரண வடிவ பிரம்மமா இருக்கிறேன் என்று ஆத்மாவிற்கும் தேகத்திற்கும் அவிவேக காலத்துள்ள அபேத பிராந்தியை நிவர்த்தித்தற் பொருட்டு பேத விவேசனம் செய்தல் வேண்டும். பின்னர் ஞானகாலத்தில் தேகாதிவடிவ அனாத்மாவை சாஸ்திர யுக்தியினாலும் ஆத்மாவின் திடபரோட்ச ஞானத்தினாலும் பொய் என்று நிச்சயித்து கயிற்றுத் தோன்றிய வரவு அதனினும் பின்னமா இராமை போன்று அது பிரம்ம பின்ன மன்றென்று தெளிதல் வேண்டுமென்றிருக்க. ஸ்தூல சரீரத்தில் நான் என்னும் பிராந்தியின் வாயிலாக இந்திரிய முதலியவற்றில் நான் கண்டேன் நான் நினைத்தேன் என்ற தொடக்கத்தனவாக பிராந்தியுண்டாதலும் இப்பிராந்தியின் வாயிலாக இதன் மாடு இதன் கன்று என்ற தொடக்கதனவாக பிராந்தியுண்டாதலும் அனுபவ சித்தமா இருத்தலின் சதுல சரீரம் முன்னரெடுத்துக் கூறப்பட்டது. அஞ்ஞானத்தினால் நாம் கூறியதை இவனறியாது போனான் எனத் துன்பமும் இவனது அஞ்ஞானத்தை ஒழிப்பது நமக்கருமையா வெனப்பும் சிரிப்பும் கொண்டார் என்க. தத்துவ விளக்கப்படலம். 16. தேகமல் லாமல் வேறே தேகியார் காணே நென்றாய் மோகமாங் கனவில் வந்து முளைத்தவ நெவனே சொல்வாய் சோகமாங் கனவு தோன்றா சுழுத்தி கண்டவனார் சொல்வா யாகரி நனவில் என்ன மறிவுதா நேது சொல்வாய். 43. 17. நனவு கண்டது நான் கண்ட நனவுள் நினைவு நீங்கி கனவு கண்டதென்று முத்தி கண்டதும் வேறுன் தேபோர் தினமனு பவிப்ப தொக்கும் தெரியவும் இல்லை சற்றே மறைக்கும தருளு வீரே. மனதனிலுதிக்கும் பின்னே சீடனை நோக்கி அன்பனே நீயான் மனிதனென்னும் அனுபவத்தால் தான் என்பதற்கு பொருள் தேகமே எல்லாமல் இதற்கு வேறு கத்தேசியாவன் யான் காணவில்லை அவனிருந்தார் காணப்படானா என்று கூறினை. தேகம் சேஷ்டையற்று கிடக்கவும் நித்திராமோகத்தாலுண்டாகும் சொப்பனத்தின் கண் வந்து தோன்றி சப்தாதி விஷயங்களை எறிபவன் யாவன் அவன் தேகமா தேகத்திற்கு வேறுபட்டவனா? இதனை நன்காராய்ந்து நீ கூறக்கடவாய். சாக்கிரமே என்றி துன்பமுண்டாதற்குக் காரணமாகிய சொப்பன்றன் தோன்றது சுழத்தியின்கண் அஞ்ஞானத்தை எறிந்தவன் யாவன்? இதனையும் நன்காராய்ந்து நீ சொல்லக்கடவாய். சாக்கிரத்தில் சொப்பனம் சுழத்தியன்னு மிரண்டையும் நினைக்கின்ற அறிவுதான் யாது? அது நீ கந்துகின்ற தேகமா? அதற்கு வேறனதா? இதனையும் நீ நன்காராய்ந்து சொல்லக்கடவாய் என்று கூறியருளினர். 16. 1. எதில் 42 தத்துவங்களால் வியவகாரம் உண்டாகின்றதோ அது சாக்கிராவசையாம். அங்கார்பத்திரண்டு தத்துவங்கள் ஞானேந்திரிய பஞ்சகம் கர்மேந்திரிய பஞ்சகம் அந்த கரண சதுஷ்டயம் என்னும் 14ம் அவற்றின் அதிதேவதைகள் 14ம் அவற்றின் விஷயங்கள் 14மா. 2. சாக்கிராவஸ்தையில் அனுபவித்த பதார்த்தங்களின் சம்ஸ்காரம் வயிர் நுனிப்பாகம் போன்று மிகுசுக்குமமாய்க் கண்ட தென்கணுள்ள ஹிதை என்னும் நாடியிலிருக்கும். அச்சம்ஸ்காரத்தினால் நித்திரா காலத்தில் சப்தாதி விஷயங்களும் அவற்றின் ஞானமும் உண்டாகின்றன. அவற்றில் எதில் வியவகாரம் உண்டாகின்றதோ அது சொப்பனாவத்தையாம். 3. உறக்கத்தினின்றும் விழித்தபோது யான் ஒன்று மறியாது சுகமாயிறங்கினேன் என்று எதனது ஸ்மிருதி நினைப்பு உண்டாகின்றதோ அது சுழத்தியவசையாம். கைவல்லிய நவநீதம். 13. தாளத்தின் மரங்கள் காட்டித் தனிப்பரை காட்டு வார்போர் லாலத்தின் உடுக்கள் காட்டியிருந்ததை காட்டு வார்போர் நூலத்தை முன்பு காட்டிச் சுக்கும் சுரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே. சீடன் தேகத்தினும் தேகி வேறெனத் தனதனுபவத்தினால் அங்கீகரித்து அதனை நன்கு விளக்கல் வேண்டுமெனல் சீவினா ஐயனே சாக்கிரத்தில் ஸ்திரமான சப்தாதி விஷயங்களை எறிந்ததும் நானறிந்த சாக்கிரத்தின் கண்ணுள்ள சங்கற்பங்கள் ஒழிந்து சொப்பனத்தில் அஸ்திரமான சப்தாதி விஷயங்களை எறிந்ததும் இவ்விரண்டும் தோன்றாத சுழ்த்தியில் அந்ஞானத்தை எறிந்ததும் இத்தேகத்திற்கு வேறான ஒரு தேகியைப் போன்று யான் நாளோறு அனுபவிப்பதுவும் அந்தனமாயினும் அத்துள்ளவாறு விளங்கவில்லை. ஆனால் அது தங்களுடைய உபதேசத்தினால் இமைப்போது மனத்தில் விளங்குகின்றது, பின்பு அஞ்ஞானத்தினால் மறைந்து விடுகின்றது. அந்தனமாகாது தேகியின் சொரூபம் பிரத்யட்சமாக உபாயத்தை உபதேசித்தருளல் வேண்டும் என்று பிரார்த்தித்தனன். 17. துவடை. ஆசிரியர் சீடனுக்கு உலகத்தில் முன்னர் விருட்சத்தின் கிளை நுனியைக் காட்டிப் பின்னர் மூன்றும் பெறையைக் காட்டுவார் போலவும், ஆகாயத்தின் கண் முன்னர் நட்சத்திரங்களைக் காட்டிப் பின்னாறு ததியைக் காட்டுவார் போலவும், சாகாசந்திர நியாயத்தாலும் சூலார்ந்தது நியாயத்தாலும் சூலருபமான ஜெகஜீவபாங்களை முன்னர் தரிசிப்பது பின்னர் சூட்சமனுபமான ஜெகக்காரணப் பிரம்மத்தை தரிசிப்பிக்க திருவுளத்திற் கருதி ஆயிட்டு சாக்கிரத்திற் காணப்படும் பதார்த்தங்கள் மீண்டும் உறங்கி விழித்த பிறகும் காண்டற்குரியனவா இருத்தலின் சிரமென்றும், சொப்பனத்திற் காணப்படும் பதார்த்தங்கள் மீண்டும் மற்றொரு சொப்பனத்தும் காண்டற்குரியன வாகாமையின் அஸ்திரமென்றும் சூல திருஷ்டியார் கூறப்பட்டன. 1. ஒருவன் மற்றொருவனுக்கு முன்னர் மரக்கிளையின் நுனியைக் காட்டிப் பின்னர் அதுவாயிலாக மூன்றாம் பெறையைக் காட்டல் சாகாசந்திர நியாயமாம். 2. முன்னர் சுவரூபமான வசிஷ்டர் முதலிய நட்சத்திரங்களைக் காட்டிப் பின்னர் அதுவாயிலாக சூட்சுமரூபமான அருந்ததி நட்சத்திரத்தைக் காட்டல் சுலார்ந்தது நியாயமாம். 22. தத்துவ விளக்கப்படலம். 19. அத்தியாரோபமென்று மபவாதமென்றும் சொல்லு முத்தியார் பந்தம் வீடின் உரைக்கும்பே தாந்தமெல்லா மித்தையா மாறோ பத்தார் பந்தமா மபவா தத்தான் முத்தியா மிவ்வே ரெண்டின் முந்தியாரோபம் கேளாய். 20. ஆரோப மத்தியாசன் கற்பனை யாவவெல்லா மோரோர்வத்துவினில் வேறே யோரோர்வத்துவினை யோர் நாரோடு பணியாய்த் தோன்ற நரனாகித் தறியத் தோன்ற நீரோடு காணத் தோன்ற நிரந்தலம் வெளியிற் தோன்றல். அன்பனே, வேதாந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் அத்தியாரோப யுக்தியினால் பந்தழம் அபவாதயுக்தியினால் முத்தியும் உண்டாகின்றனவென்று கூறுகின்றன. மித்தியாவடிவ அத்தியாரோபத்தினார் பந்தமும் அப் ஆத்ம சாட்சா்கார உபாயமாய அதத்வியாவிருத்தி இலக்கணம் தடத்த விலக்கணம் சுரூப விலக்கணம் என்னும் மூன்றனுள் இது தடத்த விலக்கணமாம். 1. தேகாதி எனாத்ம வர்க்கங்களை யுக்தியால் இதுவல்ல இதுவல்லவென்று கழித்து என்று நின்ற ஆத்மாவை எறிவிப்பது அததிவியாவிருத்தி இலக்கணமாம். 2. சாகாசந்திர நியாய முதலிய நியாயங்களால் ஜெகக்காரண சிவத்தை எறிவிப்பது தடத்த விலக்கணமாம். 3. சூரியன் மிகுந்த உஷ்ண பிரகாச வடிவினன் என்பது போன்று ஆத்மா உண்மையாக சச்சிதானந்த நித்திய பரிபூரண வடிவம் என்பது சொருப விலக்கணமாம். இவ்விலக்கணங்களின் விரிவை விருத்தி பிரபாகர முதலியவற்றிற்காண்க அந்நிய வனான்மா விண்கண் நமனம் பொந்தி பந்த மின்னது புரடக்கெல்லா மேதமா மஞ்சானத்தார் துன்னிய சன் மாதித்துயர்தரு மேதுவாக மன்னம் சதுரனேய விவே கத்தார் சர்ப்பமே இறச்சு வென்னு மதுநிகர் தமசினாலே மறைந்திடப்பட்டோர்க்கெல்லா மதுவலா பொருளத்தில் அல்லது வெனம் பொந்தியுண்டா மதனினா லசத்தின் மாலை எனர்த்தமாம் பந்தமாமே. என் விவேக சூடாமணி, அதிஷ்டானத்தின் விஷம் வேறாய சத்தின் அவபாச போற்ற அல்லது தனது அபாவ அதிகான இடத்தில் அவபாசம் அத்தியாசமாம் பிராந்தியாம். பிராந்தி ஞானம் ஞானாத்தியாசமும் அதன் விஷயம் அர்த்தாத்தியாசமுமாம். அதிஷ்டான சேஷம் அதிஷ்டான மாத்திரமென்றி நிற்றல் அவ்வாதமா தெளிவாம். விவர்த்த வடிவ காரியத்தின் கற்பித அதிஷ்டானமாம் அல்லது எது பிராந்தி உள்ள போது தோற்றுவதென்றோ வரவின் காரணம் கயிறு எதன் தோற்றத்தால் பிராந்தி நீங்குகின்றதோ அது அதிஷ்டானமாம். 23. கைவல்லிய நவநீதம். 21. இப்படிப் போல நாமரூபங்கள் இரண்டுமின்றி எப்பமா இரண்ட தோன்றா யுணர்வொளி நிறைவாய் நிற்கு மப்பிர மத்தித் தோன்று மென்பூத விகாரமெல்லான் செப்புகற்பனையை நாளே செனித்தவென்றறிந்து கொள்ளே வாதத்தினால் ரத்தியமுண்டாவனவா இருத்தலின் இவ்விரண்டனுள் வெந்தர் அத்தியாரோபத்தினை கேட்க கடவாய். ஆரம்பது